la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la கைகள் தோல் தொழாதா நெஞ்சில் தேன் விழாதா என் நெஞ்சில் வந்து ஆடும் பொன் முல்லை பந்து காமன் சாலை கண்கள் அல்லவா நாடும் என் நெஞ்சில் வந்து ஆடும் பொன் முல்லை பந்து காமன் சாலை கண்கள் அல்லவா இளமுத்தம் சிந்தும் நின்று மாலை சூட கண்ணேராதா நாள் வராதா கைகள் தோல் தொழாதா நெஞ்சில் தேன் விழாதா கண்ணிச்சிட்டு கண்ணுக்குள் மின்னல் வெட்டு மெல்ல தட்டு மேளத்தை கொட்டு தங்கும் கண்ணன் தொட்டு தாளம் தட்ட நானே உன் தங்கக் கிள்ளை நீதான் என் செல்ல பிள்ளை தோளிலிட்டு தூளி கட்ட ராதா என் சொக்க தங்கம் கண்ணில் பொன் சொர்க்கம் தங்கும் கண்ணன் தொட்டு தாளம் தட்ட உள்ளங்கையின் தேனே ருசி பார்த்துக் கொள்வேன் நானே மாலை சூட கண்ணேராதா நாள் வராதா கைகள் தோல் தொடாதா நெஞ்சில் தேன் விழாதா கண்ணிச்சிட்டு கண்ணு